శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదేవాచ్యకారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవభూషణ మహాదేశిగాయ నమః సీతరంగ భగనందిని హేమాంజనాయికా సమేత శ్రీదేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యవని పాదుకాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమస్సతసే. పాదుగా సామ్రాజ్యమాన శ్రీ పాదుగా సహస్రத்தை சுவாமி தேசிகன் நமக்கு மிகவும் தயை பண்ணி அனுகிரகம் பண்ணார். இந்த பாதுகா சகஸ்திரத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் என்ன, பாதுகை எப்படி கருணையோடு இருக்காள், எப்படி தயாதேவியா இருக்காள், அவருடைய ரொம்ப பிரசித்தமான பிரபாவங்கள் என்ன அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அற்புதமான சாதிச்சன் வர ஒவ்வொரு பத்ததியா. இதிலே நேற்றைய உபன்யாசத்திலே நாம் கேட்டது, இந்த சமர்ப்பண பத்ததியிலே 20 ஸ்லோகங்கள் உண்டு, ஒரு 10 ஸ்லோகம் அதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம் பெரியவாருடைய வியாக்கியானங்களை வச்சுண்டு. மீதி உள்ள ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுகிரகத்தோட நாம் அனுபவிப்போம். இதற்கு ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார்னா, சுவாமி பாதுகாதேவியை சாத்தின்ற ஸ்ரீராமன் சேது பந்தனம் பண்ணி லங்கைக்கு போயிருந்தாக்கா ராவண சம்ஹாரம் நடந்திருக்காது. ஏன்னா இவருடைய தயை என்ற குணத்தாலே அந்த ராவணனையும் மன்னிச்சு இவ அந்த சம்ஹாரம் நடக்கூடாம தடுத்திருப்போம். அதனாலே பெருமாள் முதலே உத்தேசம் பண்ணி பாதுகாதேவிய பரதநடத்தை கொடுத்து அயோத்திக்கு அமுச்சுட்டார் அப்படின்னு சாதிச்சா. அடுத்ததான இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த பாதுகா தேவியே ஹே மாதா அப்படின்னு மாதஸ்துவைவ மணிமௌலி நிவேச லக்ஷ்மின்னு சாய்கிறார் இந்த ஸ்லோகத்தை. 111 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷம் என்னன்னா, தேசிகன் வந்து தாயா சொல்றார் பாதுகா தேவிய. இதுல சாராம்சம் என்னன்னா, உள்பூந்து பார்த்தா சோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாக்கா, தசரதர் 2 வரம் கொடுத்தார். ஒன்னு வந்து பரதன் நாடாளனும் ராமன் 14 வருஷம் காடாளனும், காட்டுக்கு போகணும்ன்றதுதான் அங்க வரம். அவரும் கொடுத்துட்டார் கைகைக்கு சந்தோஷம், ராமன் காட்டுக்கு போறான், பரதன் நாடாள போறான் அப்படின்ட்டு அங்க சங்கதி. புத்துவச பரிபாலன மண்டலத்துக்கு ராமன் காட்டுக்கு கிளம்பிட்டார், 16 வருஷம் போயாச்சு. ஆனா பரதாழ்வான் வந்து விஷயம் தெரிஞ்சு வந்து அயோத்தியிட்டு கைகேட்டு ரொம்ப பிரமாதமா சண்டை போடுறார். இப்படி பண்ணுவியா மாணி அப்படின்ட்டு சண்டை போடுறார். தப்பு இல்லையோ, அது அண்ணாவுடைய ராஜ்யமா செய்து நீ பண்ணு ரொம்ப அபவாதம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கோச் வந்து கிளம்பிட்டார். அண்ணாவை நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்னுட்டு. இப்போ கைகேயி வந்து 2 வரம் கேட்டா இல்லையா, ஒரு வரத்தாலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆனவர் தன்னுடைய 16 வருஷம் வனவாசத்தை தான் அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னதாலே ஒரு வரம் நிறைவேறி போச்சு. அடுத்தது 2வது வரமானது பரதன் நாடாள வேண்டும், ஆனா பரதன் கோச்சின்னு கிளம்பிட்டான், அம்மா கிட்ட கோச்சின்னு ராமனை கூட்டு வரேன் கிளம்பிட்டான். இப்போ 2வதா தசரத சக்கரவர்த்தி கொடுத்த வரமானது அது வந்து நிறைவேறாம போயிடுத்தே அப்படின்னா, இல்லைன்னு சாதிச்சார் சுவாமி தேசிகனிங்க. எப்படின்னா பரதன் எப்படி நாடாளனும் நம் பிரதிநிதியா நம்மளுடைய பாதுகை வந்து அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணிட்டாக்க அவன் போய் அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டும் பாதுகா தேவ அவனை பார்த்துப்பா. அதனாலே பெருமாள் அவனுக்கு இந்த பாதுகையை வந்து அனுகிரகம் பண்ணி அவருடைய அந்த 3வது தாயாருடைய இஷ்டத்தை முழுவதையும் நடத்த வேண்டும் என்ற அவாவினாலே ஸ்ரீ ராமச்சந்திரன் என்ன பண்ணனா, அந்த கல்லிழத்த பாதிகைகளாலே பரதன் சிரசிலே ஒரு கிரீடம் வைத்தார் போலே அந்த பாதிகை அனுகிரகம் பண்ணி கைகேயினுடைய இரண்டாவது மனோரதத்தையும் பூர்த்தி பண்றதா இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த மன்னே ததா ரகுபதி பரதஸ்ய தேனே மாதஸ்யைவ மணிமௌலி நிவேச லக்ஷ்மியும் சாஜ்ய சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல பரதனுக்கு இந்த பாதிகையை ஒரு கிரீட்டமா கொடுத்த இதனாலே இந்த பட்டாபிஷேகம் அப்பயே ஆனதா அழுத்து அவனுக்கு. அதனாலே பரதன் தான் பாதிகையை வச்சு ராஜ்யத்தை ஆளப்போறான். அதனாலே அவன் அயோத்திக்கு அரசனாயிட்டான். முதல் பிரஜ்யா நிறைவேற போச்சு, இரண்டாவது பிரஜ்யா நானே ஏற்றுட்டு வந்துட்டேன், இங்கேயே வந்துட்டேன். அப்போ ஸ்ரீ ராமனுடைய செய்கையாலே கைகையை கேட்ட ரெண்டு வரமும் பூர்த்தியானது. இத பாதுகை அவனுக்கு அனுகிரகம் பண்ணாம இருந்திருந்தாக்கா பரதன் வந்து கதறிட்டு உட்காந்துருப்பான். பரதன் நாடாள வேண்டும் என்றதான கைகையின் மனோரதமானது ஒரு மனோரதம் அடிபட்டு போயிருக்கும் இல்லையா அந்த இடத்துல. ஆனா பெருமாள் பார்க்க எந்த வேலையும் பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர் இல்லையா, பர்ஃபெக்ஷனிஸ்ட். அனுகிரகம் பண்ணா அவனை மாதிரி அனுகிரகம் பண்றவா கிடையாது, சம்ஹாரம் பண்ணா அவனை மாதிரி சம்ஹாரம் பண்றவா கிடையாது. எந்த காரியத்தையும் ஒரு காரண காரியத்தோட பெருமாள் காய் நகர்த்துறவர் தான் பெருமாள். அதனால எம்பெருமானுடைய செய்கை எப்போதுமே இன்கம்ப்ளீட்டா இருக்காது, கம்ப்ளீட்டா இருக்கும்னு இந்த ஸ்லோகம் காட்டுறது இந்த இடத்துல. ஆனா இந்த ஸ்லோகத்தில இருந்து கைகேயனுடைய மனோரதமான ரெண்டுடைய வரமும் பரிபூர்ணமா பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க காட்டுற. அடுத்ததான ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் எப்படின்னா, ராமன் காட்டுக்கு போனது பரதன் பாதுகையால பண்ணி வந்துட்டான். சரி, இது வந்து இந்த பரதாழ்வான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாதுகையை தன் சிரசிலே ஏற்றிருப்பது எப்படி இருக்குன்னு உமா காட்டுற சுவாமி தேசிகன். எப்படி வந்து கங்காதேவி வந்து சிவனுடைய ஜடாமுடியிலே அமர்ந்தது போலே இந்த பாதுகாதேவியானது பரதாழ்வானுடைய சிரசிலே அலங்கரித்தாள் அப்படின்னு ஒரு ஓமானம் காட்டுறான் இந்த இடத்துல. பாதாம்புஜாத் விகலிதாம் பரமஸ்யபும் சக துவாமாதரேன விநிவேச ஜடா கலேபே அங்கீஜகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிசஸ்ய காந்திம் அப்படின்னு. கங்கை எப்படி சிவன் தலையிலே அமர்ந்ததோ அதே போல பாதுகாதே பரதன் தலையிலே இருந்தா இது எப்படி இருக்குன்னா, இது வந்து சம்பிரதாயமா ஒரு விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு சிஷ்யன் அண்டி பிரார்த்தனை பண்ணி அடியனுக்கு திருப்படி சாதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சிஷ்யன் தன்னுடைய பாதுகையை ஆச்சாரியன் சாதிச்சு சிஷ்யனுக்கு பாதுகையோட திருவடியும் சேர்த்து அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா. பாதுகைய வாங்கிக்கிறோம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதி ஆண்டவாசத்தை ஒரு அனுஷ்டானம் இருக்கு. யாராவது ஆச்சாரியருடைய பாதுகையை பிரார்த்தனை வேணும் கேட்டா அந்த பாதுகை வந்து சுத்த தீர்த்தத்தாலே நல்லா சுத்தம் பண்ணி வந்து யாரு பாதுகை வேணும் என்று பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு ஆச்சாரியால் அந்த பாதுகையில ஏறி நின்றுட்டு தன் திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்து அந்த பாதுகையோட திருவடியும் சேர்த்து அவளுக்கு சிரசிலை சேவைக்க சொல்லி சிரசிலை சேர்க்கறதுன்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டு வழக்கத்தை இருக்கு. ஸ்ரீமத் மடத்துல வந்து எப்படி இருக்குன்னு அடியிருக்கு அனுஷ்டானம் தெரியல, அது நடக்கிறதான் தெரியல, ஆனா நடந்துட்டு இருக்கு. இப்போ எது அனுஷ்டானம்னா, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்ட்ட பாதுகையை வேண்டும் போது ஆச்சாரியர்கள் திருவடியிலே சாத்தின்று அதையோட அவன் திருவடியோட சேர்த்து அவன் சிரசிலே அனுகிரகம் பண்ணுவதுதான் சத்சம்பிரதாயம் அப்படின்னு இங்க காட்டுறான். அதே போல இந்த விசேஷமானது இருக்கு, ஆச்சாரியரான அந்த பாதுகாதேவி அந்த பெருமாள் திருவடியோட சேர்த்து இந்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இதுல இருக்கு. அதிரோகாரிய பாதாபியான்னு சொன்னான், பெருமாள் சாத்தினது ஆச்சாரால் சாத்தியது அப்படியே அனுகிரகம் அந்த இடத்துல. இப்படியானது இந்த பாதுகையோட அனுகிரகம் இருந்துன்னு வருதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இந்த மணிமகுடத்தை ஏற்று இந்த அயோத்தி மாநகரை ஆழ்வது என்பது சிற்றின்பம்னு சொன்னான். அதைத் தொடர்ந்து பரதாழ்வான் பரம பக்தியோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட பெருமானுடைய பாதுகையை தலையிலே ஏற்று அந்த பாதுகாதேவியின் ஆணைப்படியே அயோத்தியை நடத்துவது என்பதுதான் பேரின்பமாக அமைந்தது அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமா சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதை விட இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் 114 ஸ்லோகத்தை எப்படின்னா, இந்த பாதுகைக்கு வந்து சக்தி எப்படி இருக்குன்னா, எல்லா லோகத்தையும் குறைவேந்தி அனுகிரகம் பண்ணி காப்பாற்றமான ஒரு சக்தி உண்டு அவளுக்கு. அப்படி சக்தி இருக்குன்னு பரதாழ்வான் விசுவாசத்தோட நம்பினான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், இந்த பாதுகையை பரதாழ்வான் பிரார்த்திக்கும் போது பெருமாள் அந்த பாதுகை மேல ஏறி ஒரு முறை நின்றாராம். நின்று அப்படி பாதுகை அழுத்துறார் அந்த இடத்துல. அப்ப அழுத்தும் போது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய திருவடி நகம் இருக்கு இல்லையா, அதாவது எம்பெருமான் கட்டவரிலிருந்து நகம், அந்த எம்பெருமானுடைய நக காந்தி, காந்தினா நகத்தில் ஒளி இருக்கு. அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, அந்த பாதுகையை முழுக்க வியாபிச்சின்றது தான். எம்பெருமான் நகத்தே அந்த ஒளியானது. எப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பாதுகையின் மேல ஏறி பரதனுக்கு அனுகிரகம் பண்ணும் திருவுள்ளப்பத்தி பாதுகையில ஏறி நிற்கும் போது பெருமாள் திருவடியில இருக்க நகக்கண்களே வந்த ஒளி வீசுறதான ஒளியானது பாதுகை முழுக்கம் வியாபிச்சிருந்தது. அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிற, அது வந்து பாதுகைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணது போலே, ஒளியினால் அபிஷேகம் பண்ணது போல இருந்ததுன்னு சாய்க்கிற சுவாமி. எப்படின்னா, ஒரு பட்டாபிஷேகம் ஒருத்தருக்கு பண்ணணும், அதுக்கு முன்னாடி மங்கள நீராட்டுதல்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. நன்னா வாசல திரவியங்கள்லாம் போட்டு அவனுக்கு சிரசுக்கு தீர்த்தா மாடி உடம்பு சந்தனங்கள்லாம் பூசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேத கோஷம் வழங்குறவன அவன் கொண்டு அந்த பரிவாரத்து மேல ஏத்தி அப்புறம் வந்து சபைக்கு கூட்டு போய் அவனுக்கு பட்டாபிஷேகம் வந்து ஆச்சாரியன் கையால பண்றது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இப்போ விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் உனக்கு லங்கையை தரேன்னு சொல்லிட்டு பெருமாள் பிரதிஜை பண்ணிட்டார் விபீஷண ஆழ்வானுக்கு. அதுக்கு முன்னாடி கங்கை கரையிலேயே, கங்கா அந்த சமுத்திர ஜலத்திற்கிட்டேயே பெருமாள் அவனை உட்கார வச்சு அங்கேயே அவனுக்கு வந்து விபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அதை போல பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு முன்பவே பெருமாள் தானே தன் திருவடியம் ஏறி நின்று, பாதுகை மேல ஏறி நின்று தன்னுடைய நகத்தினுடைய ஒளியாலே அந்த ஒளியை பாதுகையில வியாபிக்க வச்சு அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு தீர்த்தா மாற்றுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அத பெருமாள் அதை பண்ணிதான் பாதுகையை வந்து பரதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணதாக காட்டா. இந்த இடத்துல தம்முடைய நகக்காந்தி ஆகிற நிலாவினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் ஸ்ரீராமர் அப்படின்னு ஸ்ரீமத் தேரணுந்தராண்டவன் வியாக்கியானத்துல சாய்ச்சிருக்க. சரணகமணியினாம் சந்திரிகா நிஜரேன அப்படின்னு போட்டார். இப்படி பாருங்க, எப்படி வந்து இந்த பாதுகாசகஸ்தத்துல எப்படி எப்படிலாம் இந்த பாதிகளுடைய பிரபாவத்தையும் எப்படி எப்படிலாம் வந்து ஆச்சாரியால் கொண்டாடுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த இடத்துல. அதனாலே இந்த பாதிகளுடைய விசேஷம் வந்து மேல மேலும் வளர்ந்து பிரபாவமானது வளர்ந்து வளர்ந்துன்னு போயிட்டு இருக்கு. சரி, இது மட்டுமா என்ன இல்ல, இன்னும் சாய்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னா, பிரணயி நிபத பத்மே காடமாசிஷ்டயன்வாம் விதிசுத கதிதட்பம் வைபவம் தேவிதந்த அப்படின்னர். அப்புறம் இது எப்படி ராமனுடைய பாதுகைய எழுந்தள்ள பண்ணி கொடுன்னு வசிஷ்டர் வந்து கேக்குற. சொன்ன உடனே பெருமாள் வந்து பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்ட பாதுகைன்னா ஒரு ஜதை, இடது கால் வலது கால், அது திருவட்டியில் சேர்த்து எடுத்துக்கிறார். அப்ப வசிஷ்டர் அந்த அங்க இருக்கிற ரிஷிகளுக்கு எல்லாருக்கும், சித்திரகுட பருவத்தில் ரிஷிகள் எல்லாருக்கும் என்ன பண்றார், பாதுகையினுடைய பெருமை பறக்க உபன்யாசம் பண்றது. அதனுடைய பெருமை என்ன, இப்போ நமக்கு வந்து பாதுகையினுடைய அந்த பிரபாவ பத்ததியில சுவாமி தேசிகன் சாய்ச்சார் இல்லையா, சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்படி வசிஷ்டர் வந்து இந்த பாதுகையினுடைய பெருமையை பத்தி அவர்கிட்ட சிஷியாளர்கள் அத்தனை ரிஷிகளுக்கும் உபதேசிக்கிறார். எல்லா ரிஷிகளும் பார்த்து ஆச்சரியப்பட்ட, ஆஹா நம்ம ஆச்சாரியன் இவ்வளவு சொல்றாரே பாதுகையை பத்தி, என்ன அப்படி இந்த பாதுகைக்கு ராம பாதுகை என்ன விசேஷம்னு தெரியலையே இப்படி சொல்றாளே, அதனால எல்லா ரிஷியும் என்ன பண்ணலாம், கிரிக்கிட்டு ஆளுக்குற ஜத பாதுகை எடுத்துன்னு வந்து அவளுக்கு என்ன நினைச்ச உடனே வந்து கையில விழும். அவ தபோ பலம் இருக்கு அவளுக்கு. எழுந்துல பண்ணி பெருமாளுக்கு சாத்தி தன்னுடைய அக்னிகோத்திர சாலைகள்ல ஏழை பண்ணி அதை ஆராதிச்சாலாம். அப்போ இப்ப பார்க்க நீங்க இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா பாதுகளை பிரபாவத்தாலே இது சாத்தியமாச்சு இல்லையா. பரதனுக்கு பாதுகை கொடுத்தார் அண்ணா தம்பி வந்து ராஜ்ய தகராறு பெருமாள் நகர்ந்துட்டார் பரதனுக்கு இதை வச்சு நீ பண்ணிக்கிட்ட ராஜ்யம் பண்ணா கொடுத்தேன்றதோட இல்லாம ரிஷிகள் சாட்சாத்வன் பெருமாளே ஸ்ரீ ராமச்சந்திரனாய் அவதாரம் வசிஷ்டர் வந்து சத்தியவாதி அவளுடைய சிஷ்டராய் ராமன் வந்து இருந்துட்டு துர்வேதம் சதுர்வேதம் கத்துட்டு பெருமாள் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து தண்டகாரண்யம் வரைக்கும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். சாட்சாத்து சியப்பதியே இங்க ராமனாய் அவதாரம்னு ரிஷிகள் வந்து திரிகால ஞானிகளா இருக்கவே அவ உணர்ந்தா. மேலும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே வசிஷ்ட பகவான் வந்து அந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்லவே அவளும் தங்களுக்கும் பாதுகையினுடைய அனுகிரகம் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி தாங்கள் தாங்கள் ஒவ்வொரு பாதுகையை ஒவ்வொரு ஜதியா எடுத்துன்னு வந்து எழுந்துள்ள பண்ணி அது அந்த திருவடி பலத்தாலே தங்களுடைய அக்னிகோத்திர சாலையிலேயே எழுந்துள்ள பண்ணி அந்த பாதுகையை ஆராதித்தார்கள்னு சொன்னான். இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டனாசனத்தையும் அகோபரிபடத்திலையும் ஆசிரமத்தை நித்திய பாதுகாத்துருவாரான அகோபரிபடத்துல வந்து ஆச்சாரர்கள் பாதிக்க துவாதசி அன்னைக்கு ஆராதிக்கிறா இல்லையா. இப்போ பாருங்க இது மாதிரி ரிஷிகள் வசிஷ்டர் காலத்தே தேராயுத்தை ராமாவதாரத்திலே பண்ணி காட்டிருக்கா. நமக்கு பூர்வர்கள் பண்ண அனுஷ்டானத்தை நம்ம ஆச்சாரியால் இப்போ கலியுகத்துல வந்து சமீபத்துல 600-700 வருஷமாக இந்த பாதுகையோட நமக்கு வந்து உஜ்ஜீவிக்க வேண்டியது நம்ம பாதுகையினுடைய ஆராதனத்திலேயும் நம்ம பாதுகை அனுகிரகத்தாலேயும் ஜீவாத்மா எப்படி இருக்க போறதீங்க அப்படின்னு நமக்கு நமக்கு அவளே இந்த இது முன்னோடியா வச்சு இந்த விஷயத்த முன்னோடியா வச்சு நமக்கு எல்லாம் இந்த பாதுகாரத்தை காட்டி கொடுத்துருக்கா பார்த்தாடா. நம்ம யாரோ ஆரம்பிச்சது இல்ல, ரிஷிகள் ஆரம்பிச்சா வசிட்ட சொல்லி ரிஷிகள் ராம பாதுகையால பண்ணி எங்கும் அதை அதுவும் எங்க அக்னிகோத்திர சாலையிலே வச்சு ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்திதினா அந்த பாதுகையோட மகிமை என்ன, பாதுகா தேவியோட மகிமை என்ன. சாட்சாத் நம்ம ஆச்சாரியால் பாதுகை எல்லாமே நமக்கு வந்து அது என்ன சொல்றது அது அதுக்கு மகிமை என்பது என்னைக்கும் வந்து கம்மி கிடையாது ஜாஸ்தி தான் எப்பயுமே. நிறைய சிஷ்யால் வந்து இன்னும் பயபக்தியோட நம்ம இப்ப இன்றைய தினமும் மாங்கல்ல வந்து வாசி அன்னைக்கு அவ தம் தம் வந்து சுவாச்சாரிய பாதுகையால பண்ணி திருவாராரம் பண்ணி ஸ்ரீவாதித்தம் சீகரிச்சுக்கிறான். அது வந்து இந்த பக்த சமூகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதுக்கு ப்ரீசிடென்ஸ் எங்க இருக்குன்னா இந்த தேராயத்துல எடுத்திருக்கார். வசிட்ட சொல்லி அவளுடைய சிஷ்யர்கள் வந்து இந்த பாதுகையால பண்ணி ஆராதிச்சிருக்கான்னா அந்த பாதுகையை மகிமையை வந்து பரதன் மட்டும் தெரிஞ்சுக்கல, ராமன் கூட இருந்தவா மட்டும் ரிஷிகளும் தெரிஞ்சுட்டு இருக்கா, திரிகால ஞானிகள் ஆச்சியவா அவளும் தெரிஞ்சுட்டு இருக்க. வசிஷ்டர் வாயாலே பாதுகையை பத்தி உபன்யாசமானது நடந்திருக்கு. அதனாலே தஸ்மாத்து இவா எல்லாம் விஷயங்களை கிரகிச்சுண்டு பாதுகை வசத்தையும் சொல்லிட்டு அவளும் பாதுகை அடை பண்ணி ஆராதிச்சிருக்கா அப்படின்னா இந்த பாதுகையினுடைய பெருமையை வந்து இன்னும் எவ்வளவு சொல்ல முடியும் சுவாமி, போயிட்டே தானே இருக்கும் அது. அதனாலே பாதுகை வசதி அவ ரிஷிகணங்களே ரிஷிகளுடைய கணங்களே பாதுகைய ஆராதனை பண்ணிருக்கான தேசிகனதுல ரொம்ப அற்புதமா வந்து காத்தாரு இந்த இடத்துல. அடுத்தது பெருமாள் பாதுகை மேல வந்து ஏறி நின்று பரதனை கொடுத்ததா சொல்றான் இல்லையா. துருஷதி பசிபதமௌளோ தண்டகாரண்ய பாகேன்னு அர்த்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன விசேஷம்னா பெருமாள் வந்து பாதுகைக்கு பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் வேறொருமே எதுவுமே பண்ண வேண்டாம், பாதுகையே எல்லா காரியத்தையும் நடத்தும். இது வந்து பாதுகை சத்தியம், பாதுகை வந்து அவரோ சக்தி சர்வசக்தி இருந்தவள் இந்த பாதுகை. ஏன் பெருமாள் பாதுகை மேல ஏறி நின்று அனுகிரகம் பண்ணோம்ட்டு இன்னொரு கேள்வி வருது. இந்த ஒண்ணு தன்னுடைய சக்தியை மொத்தத்தையும் அதுல பிரவேசம் பண்ணி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு ஒரு விதத்த ஒரு துணி. இன்னொரு அர்த்த துணி என்னன்னு கேட்டாக்கா இந்த பாதகைக்கு சுவாவமாகவே வேறு யாராலும் அழிக்கப்படாமலேயே இயற்கையாகவே நியதமான எல்லையில்லாத அனவரதமான அந்த சக்திவத்துவம் சக்தி இந்த பாதகைக்கு உண்டு. பெருமாள் அந்த பாதுகை மேல ஏறிந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். என்னன்னா ஆச்சாரியர் வந்து இப்படி ரிவர்ஸ்ல சொல்ற அந்த விஷயத்தை அப்படின்னா, பெருமாள் பாதுகை மேல ஏறி நின்று அந்த பாதுகையினுடைய சக்தியை தன் திருவிடையில ஏற்றிக்கொண்டாராம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த பாதுகையினுடைய விஷயத்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா பெருமாள் வெறுந்திரியோட திருவடியோட தான் மேற்கொண்டு தண்டகாரண்யத்தை கடந்து போய் அபிஷேக பந்தனம் பண்ணி லங்கா வரைக்கும் போக வேண்டியது பரியந்தம் இருக்கு. இதான் சீன் செட் பண்ணிருக்கா. இப்போ என்ன காடு மேடுதான் கடந்து போனமே சுவாமி, என்னன்னா இந்த பாதுகையினுடைய அந்த சக்தியை தான் ஆகர்ஷிச்சுட்டாக்க பெருமாள் எவ்வளவு கல்லு முள்ளுலாம் நடந்து போனோம் இல்லையா, சஞ்சரிக்கிறோம் காட்டுல, கீழே வந்து நிறைய முள்கள்லாம் இருக்கும், இது எல்லாத்தையும் பெருமாள் திருவடியை வந்து ஸ்பர்சிக்காம பெருமாள் திருவடியை நோகாம அந்த பாதுகையினுடைய சக்தியே பெருமாள் திருவடியை காபந்து பண்ணிடும் அப்படின்ட்டு அவருடைய பவராலே மொத்தத்தையும் வந்து அந்த பாதுகாதேவி வந்து பெருமாள் திருவடி ரட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சுவாமி தேசிய நீங்க சாய்க்கிற இந்த இடத்துல. அதாவது எப்படின்னா, திருவடியை வாங்கிக் கொள்ளாமல் போனால் திருவடிய சக்தி இந்த கல்லு முள்ளு தண்டகாரத்தை ரொம்ப நிறைஞ்சிருக்கு, பாதுகை இல்லாமல் எவ்வாறு சஞ்சரித்தன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அதனுடைய சக்தியை திருவடிக்கு பெருமாள் வாங்கிட்டு அந்த சக்தியின் பலத்தை கொண்டு தன் திருவடி நோகாமல் பெருமாள் சுலபமாக அந்த வனத்தை கடந்து போனான் அப்படின்றது உள்கருத்தாயில அமையந்து நமக்கு. அதே போல நம்ம ஆச்சாரியாள் பெருமாளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப தயை நிறைந்தவாள், பொறுமை குணம் நிறைந்தவாள் இருப்பதனாலே நம் போன்ற பாபியான ஜீவர்களை சுவாதீனப்படுத்துகிறார்கள் என்பதானது உட்கருத்தான் இந்த பாசுரத்துக்கு அமைந்திருக்கு. இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமனுடைய பெருமாள் கானகம் பட்டர் பெருமாளுடைய உத்தரவு என்பது தான் ஒரு வடிவமா எடுத்துண்டு, அதாவது நான்கு கடல் எல்லைகள், நான்கு கடல் சதுசமுத்திரம் சொல்றாளே, அதுக்கு நடுவுல இந்த நாட்டை வந்து வேறு யாரும் பங்கிட்டுக் கொள்ள முடியாதபடி தானே முன்னின்று பெருமாள் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதை போல பாதுகையின் துணை கொண்டு பரதாழ்வான் நல்லாட்சி பண்ணர் இந்த பூமியிலே அயோத்தியிலே அப்படின்னு இந்த பாசுரம் காட்டுது. அதாவது அனன்யராஜன் நிதேசனிஷ்டாம் சகார பிருத்திவீம் சதுரான்னவாந்தம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு, 118 ஸ்லோகம். இதுல எம்பெருமான் காட்டுக்கு போயிட்டார், சரீரத்தை அடைந்த ராமனுடைய ஆக்கியை போல் இருக்கிற உன்னை இந்த பாதுகையே பரதன் சிறுசிலே தரித்துக் கொண்டு இருந்தான், இந்த நாலு சமுதிரத்துக்கு உட்பட்ட பூமியை இந்த அயோத்தி மாநகரை வேறு ராஜாவுக்கு காட்டி கொடுக்காமல் வேற யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அங்க பாதுகா வந்து பாதுகா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ஒரு நல்ல ஆச்சாரியாட்ட ஒரு நல்ல சப்ஸ்டிஷன் போய் சேர்ந்தானோ அவனை எப்படி ஆச்சாரிய ரட்சிப்பாளோ அதை போல இந்த பாதுகையானது பரதனை முன்ன வச்சுண்டு இந்த அயோத்தியமான ரட்சிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரிய சுவாமி தேசியன் நமக்கு இங்க அற்புதமாக காட்டுறது இந்த இடத்துல. அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிற ராமன் வந்து ரங்கநாதனே ராமனாவதாரம் பண்ணு சொல்றா, ஏ ரங்கநாதனே சாய்கிற தேசிக்கு நீங்க ரங்கநாதனே ராமனாக அவதரித்து, அதாவது உமது திருவடி இருக்கு இல்லையா அதை விட உயர்ந்ததான திருவடிக்கு சமமான பாதுகையை பரதனிடத்துல அனுகிரகம் பண்ணிட்ட, எப்போதுமே பாதுகையை உபாசிக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணிட்ட அவனுக்கு, இந்த பாதுகை என்ன பண்ணும்னா எப்போதும் எல்லாரையும் ரட்சிக்கும், இல்லை என்பதே இல்லை என்பதாக ஆக்கக்கூடியதான வல்லமை சர்வ வல்லமை படைத்து இந்த பாதுகை, அதே போல உன்னை பத்தி நான் பேச வந்திருக்கேன், என்னுடைய அற்பமான தன்மையை நீ திருப்பப்படி நீக்கிடும், என் அல்பத்தன்மையை நீக்கிடும் அப்படின்னு உன்னுடைய கடாட்சத்தாலே நீக்கு இல்லையா. என் அல்பத்தன்மை நமது அல்பத்தன்மை என் நமது என்ற ஒரு அகங்காரத்தாலே வருது அந்த இடத்துல. அல்பத்தன்மையை நீக்கு, நான் பத்து வார்த்தை பேசுறேன்னா அது உன் அனுகிரகத்தாலே தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை இந்த பாதிரிடத்தை விஞ்ஞாபிக்கிறது. அடுத்தது கடைசி ஸ்லோகம் 120 ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான விஷயம். ஏ பாதுகையே, பரதனுடைய சிரசிரியனை ஏறியதால் அந்த பரதாழ்வானுக்கு ஏற்பட்ட அத்தனை அபவாதங்களும் என்ன, தன் தாய் தன்னுடைய அவருடைய அப்பா கிட்ட வரத்தை வாங்கிட்டு ராமனை காட்டுக்கு தரத்திட்டு பரதனை நாடால வச்சுட்டா, கைகை பண்ணா, பெரிய துரோகம் அப்படின்ற அம்மா அவருக்கு அபவாதம் பண்ணார். இவ சொல்ல வேணாமா எனக்கு ராஜ்யவானு அப்படின்னு பரதன் பேர்ல ஒரு அபவாதம். ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் சத்ருக்குடனே பரதனை வெறுக்கும்படியான ஒரு காரியம் நடந்து போச்சு. ஆனா அவளுக்கு தெரியும் பரதன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு, இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு பரதன் ஒரு கேலி பொருளா ஆயிட்டானே. ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணாவ யார் வந்து இளவரசு பட்டமோ அவனை காட்டுக்கு திறத்தானேன்னு ஒரு எண்ணம் அயோத்தி மாநகரத்தை வாழக்கூடிய அதன மக்களோட மனசிலே வந்துடுத்து. இது எல்லாம் தீரணுமே, அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணணுமே. என்ன சுவாமி பண்ணா என் பாபம் தீரும், என்ன பண்ணா என்னுடைய அபவாதம் மறையும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பெருமானே பதில் சொல்லிட்டார். என்னன்னு கேட்டா, எப்போ ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பாதுகையை சிரசாபகிச்சு பாதுகா ராஜ்யம் தான் பண்ண போறேன், பாதுகையே பண்ண வேண்டும், ராமனை இருந்து பண்ற மாதிரி நான் ராஜ்யம் ஏற்க மாட்டேன்னு சொல்லி அந்த ராம பாதுகையை சிரசா வகித்தானோ பரதாழ்வான், அப்பவே அவனுடைய மொத்த அபவாதங்களும் அவனுடைய தலையெழுத்து மாறி நன்கதி வந்துடுத்து அவனுக்கு அப்படின்ட்டு. சேஷே வசீரசை நித்யம் விஹரது ரகுவீர பாதிகே பவதி அப்படின்ட்டு அந்த கடைசி ஸ்லோகத்திலே கடைசி வரிய சாய்கிற சுவாமி தேசிகன் இந்த பத்ததியிலே சமர்ப்பண பத்ததியிலே. அதை போலே என் தலையெழுத்திற்கே தேசிகன் சாய்கிற இப்போ என் தலையெழுத்த நீ எப்போதும் தாங்கி நின்று எனக்கு எந்த அபவாதங்களும் வராமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்பது சுவாமி தேசிகனுடைய பாதுகத்திருடி வாரத்திலே பண்ணப்பட்டதன பிரார்த்தனை இந்த கடைசி ஸ்லோகம் இந்த இடத்துல. பரதஸ்யேவ மம அபி பிரசமித விஸ்வாபாதா துஜ்ஜதா சேஷவிய சிரசி நித்யம் விஹரது ரகுவீர பாதுகே பவதி அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாதுகையை பிரார்த்தனை பண்ணி இந்த பத்ததியை சுவாமி இந்த சமர்ப்பண பத்ததியை பூர்த்தி செய்கிறார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.